மச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான் பிரச்சனைனு வந்து புட்டாவு லவ் தான் எங்க ஒரு லவ் தான் நீ அவ லவ் தான் எங்க ஒரு லவ் தான் இனி அவ லவ் தான் மச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான் பிரச்சனைனு வந்து புட்டாவு லவ் தான் மச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான் பிரச்சனைனு வந்து புட்டாவு லவ் தான் மச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான் பிரச்சனைனு வந்து புட்டாவு லவ் தான் மச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான் பிரச்சனைனு வந்து புட்டாவு லவ் தான் என்னடா வெள்ள பேப்பர்ல கையில தூக்கிட்டு இருக்க டே போடுறா நிறைய கல்ச்சுரல் சொல்றது ஒவ்வொரு ஓடிக்கும் உங்ககிட்ட வர முடியுமா ஏண்டா இங்கேயே 1008 நடக்குது இதுல வெளில போய் தான் பெர்ஃபார்ம் பண்ணீங்களா டே வெளி காலேஜுக்கு ஒரு தடவை வந்து பாடுறா அப்புறம் அந்த மனுஷன் எங்கிடிச்சாலும் விட்டுருவேன் Is it possible? Machi! நானும் ஐயா